You know what? Guess who's back? We back, baby! We back, baby! We back, we back, we back, back, back, back. Penne par, pura mutam ta, yenda pakkam va, yenna yenna thida va, penne pocha mutam poduma, yelai lacha mutam venduma, hadi yenna vendru sollama, yen nenjam thudikkidu, unnai ninaithida kaigal pidithida, manasu thudikkidu, unmaidan, paithiyam pidikkidu, paithiya paathida, ennai nee konjam thottu paar, penne yendan ulagam needha, naan endra nilavai pozhuthi vara va, unnai yenakku paarkka undan mudhal verka, adhil mutam mudra தந்தி வில் தமுக்தி அடை வாய் பின் மீது மன்னது காதல் தன் கொண்டது போலே நான் உன் மீது கொண்டிடவா உன்னை முத்தங்கள் விட்டு பின் வெக்கத்தில் விட்டு தான் மஞ்சத்தில் கொஞ்சி தான் வென்றிடவா என்னை பார்த்தாலே போதுமே ஆயிரம் ஜென்மங்கள் மீண்டும் பிறந்து உன்னை சேர்ந்திடுவேன் என்னை பார்க்காமல் போகாதே நெஞ்சம் தான் தாங்காதே உள்ளங்கையில் உன்னை தாங்கிடுவேன் பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா கொஞ்சம் பக்கம் வந்து கொஞ்சம் பக்கம் வந்து கொஞ்சம் பக்கம் வந்து கொஞ்சம் மொத்தங்கள் பெண்ணே எந்தன் கண்ணை பார் உள்ளே லட்சம் வெண்ணிலா உந்தன் கண்கள் என்னை கண்டதும் லட்சங்கள் கோடியாய் மாறுதம்மா அடி போனது போகட்டும் காயங்கள் நரட்டும் எப்போதும் நான் உன்னை கனவில் பார்க்க ஆசைகள் வந்துடும் ஆனந்தம் தந்திடும் இன்று முதல் இந்த பாட்டை நீ கேட்க முகத்தில் இருக்கும் சிரிப்பு ஆனா உள்ளுக்குள் என்னடி முறப்பு அடி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இதுதான் என்னோட கருது என்ன தனியுமா பார்க்க ஆசைகள் வந்து என்ன தாக்க மீண்டும் நான் உன்னைய பார்க்க காதல் வந்து நெஞ்சம் மலர்ந்ததே உலகம் மறந்ததே அடி உன்னால் புதிதாய் பிறந்ததே அடையேன் இப்படி நிகழ்ந்தது ஆயிரு உயிர் ஒன்றாய் கலந்தது அடியே இப்போ என் சிறிதாய் இதயம் சட்டன நீ பறித்தாய் உன்னை மட்டும் எந்த நெஞ்சம் நீனை தேடுதே மனமே மனமே ஒரு பொண்ணை தேடி நான் தொலைஞ்ச மனமே மனமே அட காதலால நான் கரைஞ்ச I'm out of here.